உயிரே எனதுயிரே எனக்கெனவே நீ கிடைத்தாய் எனதுரவே எனதுரவே கடவுளை போல் நீ முளைத்தாய் நெடுஞ்சாலையில் படும் பாதம் போல் சேர்கிறேன் வாழும் காலமே வரும் நாட்களே வரும் போக்களே காதல் வாசமே எனதுயிரே எனதுயிரே எனக்கெனவே நீ கிடைத்தாய் எனதுரவே எனதுரவே கடவுளை நீ முளைத்தாய் சாலையில் படும் பாதம் போல் சேர்கிறேன் வாழும்